அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல இல்ல நெருப்பு தானே நெஞ்சல. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல இல்ல நெருப்பு தானே நெஞ்சல. ஒவ்வொன்னுக்குள்ள கொண்டான் என் நெஞ்சுக்குள்ள நின்ன, கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிச்சு பிச்சு தின்ன, அவ ஒத்த வார்த்தை சொன்னா அது மின்னும் மின்னும் பொண்ணா, ஓ என்ன சொல்லி என்ன அவ மங்கி போனா மண்ணா. ஒவ்வொன்னுக்குள்ள கொண்டான் என் நெஞ்சுக்குள்ள நின்ன, ஓ என்ன சொல்லி என்ன அவ மங்கி போனா மண்ணா. எதுவோ எங்களை சேர்க்க இருக்கை கைத்துல தோக்க, ஓ கண்ணா மூச்சு ஆட்டோன்னு ஆடி பார்த்தோமே. துணியால் கண்ணையும் கட்டி கைய காத்துல நீட்டி, இன்னும் தேடுற அவளை தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல இல்ல நெருப்பு தானே நெஞ்சல. மேல கீழ காட்டுது தோடா, மொத நாள் புச்சத்தில் இருந்த நான் பொத்துன்னு விழுந்த, ஒரு மீன போல தரையில நெளிஞ்ச, யாரோ கூடவே வருவார் யாரோ பாதையில் போவார், அது யாரு என்ன ஒண்ணும் நம்ம கையில் இல்லையே. வெளிச்சம் தந்தவ பொருத்தி அவளை இருட்டுல நிறுத்தி, சோரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கு எம்மா வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல இல்ல நெருப்பு தானே நெஞ்சல. ஒவ்வொன்னுக்குள்ள கொண்டா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிச்சு பிச்சு தின்னா, அவ மொத்த வார்த்தை சொன்னா அது மின்னும் மின்னும் பொண்ணா, ஓ என்ன சொல்லி என்ன அவ மங்கி போனா மண்ணா.